ஏய், என்னாச்சு உனக்கு? இங்க பாருறா. பாட்டெடுத்து பாட தோணும், உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். சேத்து மேல நாத்து போல, நாத்து மேல குளிர் காத்து போல, உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும். பேசுற ஒன்னு ரெண்டு பானம் வீசுற, தொப்பனத்தில் மூச்சு வாங்குற, சொல்ல முடியாம ஏங்குற. அச்சமும் விட்டுத்தா வந்துட்ட, தொச்சமும் எங்கிட்ட விட்டுட்ட, உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும், உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். சேத்து மேல நாத்து போல, நாத்து மேல குளிர் காத்து போல, உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும். நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும்.